வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான். சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான், வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லைக்கரம் கொண்டு சூடினான். வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான்.